ఉపవేదినముద్వందవంతం ప్రజగత్పుణ్యఫలం తదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరినం పశిమ్యతేనా అస్మద్గురుపరంపరాయే నమః. இந்த சந்தியாதிகரணத்துல முதல் சூத்திரத்தை சேவிச்சோம், அது பூர்வபக்ஷ சூத்திரம். அதுல இந்த சந்தியம், சந்தியம் அப்படின்னாக்க அதாவது ஏற்கனவே சொன்னோம் நடுவுல வருது, இடையில இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இடையில இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த விழிப்பு ஜாகிரத தசா, அத மாதிரி தூங்குற தசை, இந்த ரெண்டு திசையிலையும் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சேர்க்க சேர்றதுன்னு அர்த்தம். அரவர தூக்கமும் சேர்றது, அரவர விழிப்பும் சேர்றது இப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், அதுவும் உபநிடத்துல பிரசார நேரத்தில் அதை ஆக்கியானத்துல பண்ணிருக்க, இந்த லோகத்தில் அனுபவிக்கிறது அந்த லோகத்தில் அனுபவிக்கிறது, இது ரெண்டும் அதாவது நம்ம முழிச்சிருக்கிறது இந்த லோகத்தில் அனுபவிக்கிறோம். அதே தேக வியோகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, மரணானந்தரம் சொர்க்கலோகம் அதுல போய் அனுபவிக்கிறதுன்றது உண்டு. ஆனால் கனவு காண்ற சமயத்துல இந்த லோகம் அந்த லோகம் எல்லா லோகமும் போறோம். சேவை கொண்டு தவிர்த்து தவிர்த்து எல்லா லோகமும் நமக்கு வரலாம். நம்ம போகத்தை அனுபவிக்கிறோம்னாக்க சொர்க்கம் அது, அதே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அது நரகம் அது. அதனால எல்லாம் வரும். இப்படி ரெண்டு லோகத்திலையும் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறத பத்தி வரது இல்லையா, அது சந்தியம் அப்படின்னு சொல்றோம். அதுவும் புராண பாஷகாரனா சச்ச விஷயம்தான். ஆக இந்த சுவாசன பதார்த்தங்கள்லாம் யார் சிருஷ்டி பண்றா அப்படின்னாக்கா ஜீவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சந்தியே சிருஷ்டியாகி அப்படின்னு சொன்னான். ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னாக்கா, அவன் வந்து அங்க சொப்னத்தை தூங்குறத ஆரணி இவன் தூங்குறான் அப்படின்னு ஆரம்பிச்சு, இவன் சொப்பனன் காண்கிறான் கனவை காண்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதன் பிறகு சரி கர்த்தா அப்படின்னு வந்துடு. அதனால இவன் தான் சொப்னத்தை சிருஷ்டிக்கிறான் சொப்ன பதார்த்தங்களை அப்படின்னு பொருட்சி ஆக்ஷேபித்தான். இது முதல் சூத்திரம். இரண்டாவது சூத்திரத்துல நிர்மாதாரம் செய்கே புத்திராதய அப்படின்னு இருக்கு. இங்க வந்து எயேஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா அப்படின்னு இருக்கு. தூங்குற சமயத்துல எல்லாம் தூங்கும் பொழுது எவன் ஒருவன் காமம் காமம் காமம் காமம்னாக்க ஆசைப்படுற ஆசைப்படுற வஸ்துக்களை அப்படின்னு பூர்வபக்ஷ ரீதியா அர்த்தம். தான் ஆசைப்படுற வஸ்து காமியதே இது காமகம், தான் ஆசைப்படுற ஆசைப்படுற வஸ்துக்களை இவன் சிருஷ்டிப்பானோ புருஷ நிர்மிமானஹா அப்படின்னு. இது வந்து பூர்வபக்ஷ ரீத்தியா பூர்வபக்ஷிகள் சொல்றது, தான் ஆசைப்படுறதுன்னா சொப்னத்திலையும் நிர்மாணம் பண்ணிக்கிறான் அத்தனையும் சிருஷ்டி செய்யறான் அப்படின்னு சொல்றது. இது கடவுள்கள் வாக்கியம். அங்கேயே உனக்கு என்ன என்ன சர்வான் காமான் சந்ததக பிரார்த்தயஸ்வ, யமன் வந்து இவங்கிட்ட சொல்ற வார்த்தை அது நச்சிகேதஸ்கிட்ட, உனக்கு என்ன என்ன ஆசை இருக்கோ அது அத்தனையும் இஷ்டப்பட்டு நீ என்ன கேளு, நான் எல்லாத்தையும் கொடுக்கறேன். சதாயுஷா புத்திர பௌத்திரான் திருணியஸ்வ அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ஆதரனா நீ அதெல்லாம் எதை எதை ஆசைப்படுறையோ அதெல்லாம் கேளு அப்படின்னு இருக்கு. ஆக எது எது இவனுக்கு ஆசைப்படுறானோ அதாவது இவன் சிருஷ்டிக்கிறான் அர்த்தம். எது எது ஆசை பொதுவா லோகத்துல எல்லாரும் என்ன ஆசைப்படுவா, நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும், பணக்காரனா ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், சந்ததி விருத்தி ஆகணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும், இப்படி இல்லைன்னா நம்ம ஆசைப்படுறோம். அதனால ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் சிருஷ்டிக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கு. அத சொல்ற நிர்மாதாரம் ஏகே உத்தராதய ஏகே, சில சாகைய சேர்ந்தவா அவன் என்ன பண்றான், ஒரு சாகைய சேர்ந்தவா நிர்மாதாரம் இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டதெல்லாம் படைப்பவன் இவன், நிர்மாணம் பண்றவன், சிருஷ்டிக்கிறவன் இவன் அப்படின்னுட்டு ஏகே கடசாகிகள் கடவுபிரகத்து சேர்ந்தவா கடசாகையை சேர்ந்தவா எல்லாம் ஓதுகிறார்கள். அங்கேயே கூட புத்திராதய புத்திரபுத்திரான் சதாயுஷா புத்திரபுத்திரான், 100 வயசு இருக்கிற மாதிரி உன்னுடைய புத்திரனுக்கு 100 வயசு பேரனுக்கு 100 வயசு இந்த மாதிரி வந்து அந்த ஆசையெல்லாம் நீ என்ன வரிச்சுடு வரன் கேளு நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால இந்த வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க ஜீவன் தான் கர்த்தா, ஜீவன் தான் கர்த்தா, இவன் இல்ல பரமாத்மா இல்ல அப்படின்னுட்டு இந்த 2வது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அத தீபஸ்ரீ சூக்தி இப்ப சேவிக்கலாம், அது சேவிச்சோம்னாக்க சரியா அர்த்தமாகும். நிர்மாதாரம் செய்கே புத்திராதய ஏனமேவ ஜீவம், சந்தியே சிருஷ்டி ராகவின்னு சொன்னோம், அவன் ஜீவன் தான், ஏன்னா சகி கர்த்தா அப்படின்னு இருக்கு. அதனால அந்த கர்த்தாவான ஜீவனத்தான் நிர்மாதாரம், நிர்மாதா சிருஷ்டிப்பவன் படைக்கிறவன், எவைகளுக்கு சுவாப்ன அர்த்தானாம் அல்லது சுவாப்னானாம் அர்த்தானாம், சுவாப்ன பதார்த்தங்களுக்கெல்லாம் படைப்பவன் யாருன்னு இந்த ஜீவனை தான் சொல்றது. ஏகே சாக்கினோ அதீயதே, இந்த கடசாக்கிய சேர்ந்தவாள் அத்தியனம் பண்றா, அத மாதிரி ஓதுகிறார்கள். ஜாகத்தி காமம் காமம் புருஷோனிமானஹா இதி, அப்ப காமம் காமம் தான் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நினைச்சு நினைச்சு கூட சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு கூட அர்த்தம் பண்ணலாமே, அதுதான் சித்தாந்த அர்த்தம் அப்படின்னா அது கிடையாது. அத்திர காம சப்த நிர்திஷ்டாக காமியமானதையா புத்திராதைய ஏவ, இந்த காமசப்தத்தினால குறிக்கப்பட்டவா குறிப்பிடப்பட்டதெல்லாம் புத்திராதைய ஏவ, புத்திராள் பௌத்திராள் அந்த மாதிரி இந்த வகையறால் தான். ஏன் அப்படின்னா காமியமானதையா ஆசைப்பட்டதுனால காமியந்தை காமான்னு, முக்தனுக்கு என்ன முக்கியம்னா காமியந்தை காமாக கல்யாண குணாக அர்த்தம் பண்ணார் பாஷ்யக்காரர். ஆனா இங்க வந்து புத்திராதிகள் தான், ஏன்னா லோகத்துல ஆசைப்படுறது இதுதானே, எல்லாரும் மோட்சத்தை ஆசைப்படுறதா யார் இருக்கா, எல்லாரும் ஆசைப்படுறது நம்ம நன்னா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும், குழந்தைகள் பெற்றுக்கணும், பேரன் இருக்கணும், பேத்தி இருக்கணும், இப்படிதான் எல்லாருக்கும் ஆசை. அதனால அது நிர்மாதாரம் சே அப்படின்னு இருக்கு, ஏவகாரம் இருக்கு, அது சேன்றதுக்கு ஏவகாரம் அர்த்தம், அவதாரணி உறுதிப்பட சொல்றது அவதாரணி தசப்தா அவதாரணி. அத்திரஹி இந்த கடோபுரத்துல சர்வான் காமான் இது காமசப்தேன பிரசுதாத்து, காமசப்தத்தினாலதான் இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு புத்திர பௌத்திரான் இது விவினக்தி விசேஷமா சொல்றது, விவேகம் பண்ணி சொல்லிடுத்தோ புத்திர பௌத்திரான் வினீஷ்வ அப்படின்னு சொல்லிடுத்தோ, இதெல்லாம் சம்சாரிகளுக்கு தான், அதெல்லாம் சம்சாரிகளுக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும். இந்த ஜீவன் தான் சொப்னத்தை காண்றான், அதனால சொப்னத்தை காண்றதுனால இந்த ஜீவனுக்கு தான் என்ன அப்படின்னுட்டு இந்த 2வது சூத்திரத்தினால அர்த்தம். எப்படி 2 சூத்திரங்கள்னால இந்த சொப்ன பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் யார் அப்படின்னு ஜீவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷியருடைய ஆக்ஷேபம். அதற்கு சித்தாந்தம் மாயா மாத்திரந்து காஸ்மியன அனபிவியக்தஸ்வரூபத்வ அப்படின்னு சொல்றது, இங்க மாயா மாத்திரம் தூ அப்படின்றது, தூ அப்படின்றதுனால இந்த பூர்வபக்ஷ சூத்திரத்தினால சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு, ஜீவன் தான் கர்த்தா இந்த சொப்ன பதார்த்தங்களுக்குன்னு அது தள்ளப்படுறது, அது தள்ளப்படுறது. வியாவர்த்தயதி. ஏன் இந்த மாதிரி சொல்லணும், ஜீவன் கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி இது மாயா மாத்திரம் அப்படின்னு இங்க இருக்கு. அத்வைதிகள்னா மாயின்றதுக்கு அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தம் பண்ற. ஆனால் சூத்திரகார இடத்துல உள்ள அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த மாயா சப்தத்துக்கு ஞானத்துக்கு பரியாய வசனமா பிடிக்கிறார். மாயா வஜனம் ஞானம் அப்படின்னுட்டு அகராதிகள் தான் இருக்கு டிக்ஷனரியில, நைகுண்ட காலத்து நிகண்டோட இருக்கு. மாயா வயுணம் ஞானம் இதெல்லாம் ஞான ஆட்சியா இருக்கு. ஞானத்தை சொல்றது ஏற்கனவே சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல, எல்லாமே ஞானத்தினுடைய நிலைகள் தான், நிலைகள் தான் எல்லாமே ஆச்சரியமான நிலை இருக்கு. அதனால மாயா அப்படின்னாக்க ஆச்சரியமான செயல்கள், சுரூபங்கள், வாக்குகள் எல்லாம் மாயைகள். பகவானுடைய காரியங்கள் அனைத்தும் எப்படி இருக்கும்னாக்க, அவன் சம்பந்தமானதே பகவானுடைய திவ்யாத்ம சுரூபம் மாயா, ஆச்சரியகரமானது. பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் மாயை, ஆச்சரியகரமானது. பகவானுடைய பேச்சு மாயை, ஆச்சரியகரமானது. பகவானுடைய திருக்கல்யாணங்கள் ஆச்சரியமானவைகள். அந்த மாதிரி பகவானுடைய செயல்களும் ஆச்சரியமானவைகள். எல்லா செயல்களுமே ஆச்சரியம்தான். இந்த சுவாப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷமான ஆச்சரியம் இது அப்படின்னு சொல்றது அது. அதனால ஏன் அப்படின்னா, அங்க வாக்கியம் என்ன இருக்கு, இங்க வந்து ரதம் இல்ல, தேர் இல்ல, தேரோட சேர்த்துக்கக்கூடிய குதிரை இல்ல, மார்க்கம் இல்ல, வழி இல்ல. ஆனா அங்க ரதத்தை சிருஷ்டிக்கிறான், குதிரைகளை சிருஷ்டிக்கிறான், மார்க்கத்தை சிருஷ்டிக்கிறான். இல்லவே இல்ல, இல்லாத இடத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். எப்பேற்பட்ட சிருஷ்டி அது, எவ்வளவு அழகானது. அதனால மாயா அப்படின்னு சொன்னாக்க ஆச்சரியகரமானது அப்படின்னா அர்த்தம். இந்த வந்து இதெல்லாம் வந்து சொல்லச்ச புராணங்கள்லாம் சொல்ல சமயத்துல பகவான் வந்து பெருமாள் ஸ்வேதவராக அவதாரம், மகாவராக அவதாரம், அப்படியே அனாயாசமா தன்னுடைய கொம்பு கொல்லியோ சேதவராகமான வராக அவதாரத்துல பெருமாளுக்கு கொம்பு இருக்கு. தன்னுடைய திருக்கொம்புகள்னால பூமியை அனாயாசமா அப்படியே உத்தரணம் பண்ணிட்டார் பெருமாள். அதை நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். நம்ம இதுல வந்து திருவடந்தையில போய் சேவிச்சோம்னா தெரியும், ஆச்சரியமா இருக்கும். அதை சேவிக்கிறதே அழகு. அப்படியே அந்த திருமான் முத்தம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த அடைஞ்சினாரு எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி, அந்த பெருமாள் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச திவ்ய மூர்த்திகள் தான் இருக்கேன். அதுல லக்ஷ்மி வராகன், லக்ஷ்மி ஐக்ரீவன், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மன், இதெல்லாம் அந்த பிராட்டியோட சேர்ந்து ஒரே இதுல இருப்பான். இவ வந்து இந்த கரண்ட்ல இடது கையால பெருமாள் அணைச்சுன்னு இருப்ப, இந்த பிராட்டிய அணைச்சுன்னு இருப்ப. அணைச்சுட்டு இருக்கிற சமயத்துல பெருமாளுக்கு பயம், அவ கீழ விழுதுற போறாளே அப்படின்னு விட்டோம். பிராட்டிக்கு பயம், நம்ம கீழே நழுவிட போறமே அப்படின்னு விட்டோம். ரெண்டு பேரும் ஒத்தர கொத்தர் இப்படி அணைச்சிட்டு ஆச்சரியமா இழந்துட்டு இருப்பார். அதுதான் அந்த மிசுரம் தான் நமக்கு பரம உத்தேசியம். அது இல்லாம நமக்கு என்ன ஆனந்தம். அதனால அந்த சேவை ரொம்ப பிடிக்கும். இங்க இதுக்கு போயிருந்தேன், நீங்க எல்லாரும் சேவிச்சிருப்பீங்க திருவடந்தை, அங்க கிருஷ்ணராகன சேவிக்கிட்ட என்ன ஆச்சரியமான ஒரு திருக்கோளம், அப்படியே அனாயாசமா தூக்கி நிக்கிற பெரிய திருமேனி. அதுல பிராட்டி ரொம்ப அழகான திருமேனியோட திட்டமா இருக்க, அப்படியே அந்த கிட்ட திருமால் திருமகளை தான் ஒர்க்கா. அப்படியே அந்த கண்ணு திருக்கண்கள் இருக்குதே பரஸ்பரம், அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினால்னு அதை சேர்க்க சேர்க்க அழகா இருக்கும். அந்த திருமால் உத்தரணம் பண்ற ரோஜியோ அது சொல்லச்ச ஆச்சரியமா இருக்குதான் தூக்கிறது. அனாயாசம் தூக்கி நிக்கிறார் பெருமாள், எழுந்து நிக்கிறார். சேஷாத்மனாது பவதியும் சிரசாததாதியும் பூஸ்துதியில அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்கிறவர் எம்பெருமானார் பாஷ்யத்துல பரியாசம் பண்றார் அத்வைதிகளை. இப்படி அனாயாசமா பூப்பிராட்டிய உத்தரணம் பண்ணி எழுந்துள்ள இருக்கிறார் பெருமாள். அவருடைய ஸ்துதி பிரகரணம் அங்க போய் அஞ்ஞான கல்பிதம் நீ சொல்லிட்டிய, அஞ்ஞான கல்பிதம் சொன்னாக்க பெருமாள் அஞ்ஞானத்தினால பிராட்டியை தூக்கிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு பரிகரிக்கிறார் ஸ்ரீபாஷத்துல ஜிஜ்ஞாசாதி மந்திரம். அதனால இது ஆச்சரியமான சிருஷ்டி மாயா சத்தி தான் இது. அதனால காமம் காமம் புருஷோ நிர்மிமான அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கூட என்ன அர்த்தம், சங்கல்பித்து சங்கல்பித்து நினைச்சு நினைச்சு சங்கல்பிக்கிறானோ நம்மளுடைய புண்ணியபாபரூப கர்மாக்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு அனுகுணமாக எப்படி ஜாக்கிரத தசையில இப்ப அனுபவிக்கிறமே அப்படின்னா நம்ம எப்படி எல்லாம் நம்ம அனுபவிப்போமோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கிறானோ அந்த மாதிரி சொப்ன தசையில நாம மட்டும் அனுபவிக்கிற மாதிரி ஆச்சரியமா திருப்பிக்கனா அதுதான் இங்க சொல்றது. அது அதனால என்ன பெருமாள் விஷயம் தான் அது. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இவன் பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான், இது ஜீவன் ஜீவ பிரகரணம் அப்படின்லாம் சொல்லுவான். உபநிஷத்து முழுக்க பரமாத்மா பிரகரணம் தான். அதுல பரமாத்மாவுக்கு சரீரமாக சேஷமாக இருக்கிறதுனால அவன் ஜீவனை பத்தியும் இங்க பிரஸ்தாவம். மற்றபடி எல்லா பிரகரணங்களும் பரமாத்மா பிரகரணம் தான். ஜீவனை சொல்றதுக்குன்னு தனி பிரகரணமே கிடையாது, எல்லாம் பகவத் சம்பந்தமான பிரகரணம் தான். அந்த பிரகரணத்துல இந்த ஜீவன் விஷயமும் வரும். அது ஏன்னா அவன் தானே உபாசகன், அவன் தானே முத்தன் ஆக போறான். அதனால சொல்றது இது வேதிகன். அதனாலதான் என்ன பண்ணிட்டு அதிகரண சாரா அப்படியில ஆரம்பத்துல 19வது ஸ்லோகத்துல சாதிக்கிற இந்த பிரம்மசூத்திரங்கள் இருக்குதே, முதல் சூத்திரத்துல இருந்து கடைசி சூத்திர பரியந்தம் பரமாத்ம விஷயம்தான். நடுவுல ஜீவனுடைய ஜீவன் அணு நம்ம சேர்ச்சிருக்கோம், ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல ஜீவன் ஞானஸ்வரூபன் ஞான குணகன் அணுவா இருப்பான். அவன் வந்து பராயத்தாதிகரணத்துல அவன் பார்த்தோம், அவன் பரமாத்மா அதிகமாக தான் அவனுக்கு கர்த்தத்வம் அவனுக்கு அம்சத்துவம் ஜீவ விஷய விசாரம் இருக்கும். அதெல்லாம் கூட பரமாத்மாவனுடைய சேஷித்துவத்தை சுவாமித்துவத்தை நியந்திரத்துவத்தை நிரூபிக்கணும். அது போதும் அப்பா ஒருத்தன் அர்ஜுனன் பிதா அப்படின்னு சொன்னாக்க கசிய பிதான்னு கேள்வி வருது வரைக்கும் யாரோட அப்பா அப்படின்னு ஒரு புத்திரனை காமிச்சாதான் பிதான் பிதத்துவம் சித்திக்கும், பித்திருத்துவம் சித்திச்சாதான் புத்திரத்துவம் சித்திக்கும். அதனால புத்திரத்துவமோ பித்திருத்துவமோ பரஸ்பர சாகாங்கங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சித்துதான் அது சாதிக்கும். அது இவனுடைய கிரகணி போறா, இவனுடைய கிரகணி அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு சொல்ல தெரியணும், அப்புறம் என் கிரகணி எல்லாருக்கும் தெரியணும். இதெல்லாம் பரஸ்பர சாகாங்கங்கள். பெருமானுக்கே அதுதான் லக்ஷ்மி சபத்யோகம் அஹோராத்திரே பாஸ்வே அது புருஷகா புருஷகா புருஷகன்னு சொல்லிட்டே வந்த புருஷ சுத்தம். யார் ஒரு புருஷன், அந்த புருஷன் யாருன்னு ஸ்பஷ்டமா சொல்லவே இல்லை. ஒரு நாராயணன் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லல. தேவிமார்களை வச்சு சொல்றது, தேவிமாராவார் திருமகள் பூமி மற்றவர்கள் ஆட்சிவார் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதுல தேவிமாராவார் உன்னுடைய தேவிகளை வச்சுட்டுதான் உன்ன தெரிஞ்சுக்கணும். அதனால பிராட்டியிட்டுதான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு வந்து உபநிட காமிக்கிறது புருட சுத்தம். அந்த மாதிரி இதெல்லாம் பரஸ்பர சாகாங்கங்கள். அதனால ஜீவ விஷயங்கள்ல இங்க சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே முழுக்க முழுக்க பரமாத்மா பிரகரணம் தான். அதனால காமம் காமம் புருஷோனிமானாக பிரமாள் தான் சங்கல்பித்து சங்கல்பித்து அவன் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்றான் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா எவ்வளவு அழகான அர்த்தம் வருது. தனக்கு பிடிச்சதை இவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னாக்க பின்னாடி சொல்ல போற கடைசி சூத்திரத்துல இந்த அதிகரணத்திலேயே நான் படுத்துட்டு இருக்கேன், நான் என்ன ஆசைப்படுவேன், நல்லா தூக்கம் வரணும், நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். அப்படிதான் எல்லாருமே அதான் ஆசைப்படுறோம். நான் நல்லா சொப்னம் பார்க்கணும், சொப்னத்துல எனக்கு இது வரணும், அதனால ஆசைப்படுறதே கிடையாது. நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கி காத்தா எழுந்துட்டாக்க நமக்கு புத்துணர்ச்சியோட எழுந்திருக்கலாம் அப்படின்னா நமக்கு தோன்றது. ஆனா எவனாவது ஒருத்தன் நான் இப்படி எல்லாம் சொப்னத்தை காணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அப்படி நினைச்சாலும் இப்படி இப்படி நான் காணணும்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு எல்லாம் சொப்னம் வந்துருமா, எல்லா சொப்னமும் எனக்கு வந்துருமா, அதெல்லாம் வரவே வராது இல்லையா. அதனால எல்லாம் பகவானதான் சிருஷ்டிக்க முடியும் நீங்க சாதிக்கிறது. இப்போ தசைசூக்தி சேவிக்கலாம், மாயா மாத்திரம் அனதிவ்யக்தஸ்வரூபத்வ துஷப்தாது பக்ஷோ விபரிவர்த்ததே. பக்ஷமானது மாறுறது, பூர்வ பட்சி சொன்ன ஜீவன் தான் கர்த்தா அப்படின்னு சொன்ன பட்சமானது மாறி விடுறது. அர்த்தஜாதம் குணஜாதம் திரவ்யஜாதம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜாதம் ஒரு பதம் சேர்ந்ததுன்னாக்க எல்லாத்தையும் குரோடீகரிச்சிடும், அத்தனை பதார்த்தங்களும் அர்த்தம் வந்துடும், எல்லா பதார்த்தங்களும் சுவாப்ன பதார்த்தங்கள் அனைத்தும் அர்த்தம், அனைத்து சுவாப்ன பதார்த்தங்களும் ஜீவேன சிருஷ்டம் ஜீவனால் படைக்கப்படவில்லை. அப்படி ஈஸ்வர மாயா மாத்திரம், ஈஸ்வரனுடைய ஆச்சரியமான செயல் மட்டும்தான் அது, ஆச்சரியமான பகவானுடைய பிரவர்த்தி அது, நம்மளுடையது ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அவனுடைய பிரவர்த்தி கூட ஆச்சரியகரமான பிரவர்த்தி. அது எப்படிப்பட்டது, நேற்று கூட சேவிச்சோம், சகல இதர புருஷ அனுபவ அபிஷயம், வேற எந்த புருஷனாலையும் நம்ம சொன்னாதான் தெரியும் இன்னொருத்தருக்கு நான் வந்து இந்த மாதிரி சுப்பனம் கண்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை வேணா அதுல அள்ளி விடலாம், அவளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தப்பா. நான் என்ன சுப்பனம் கண்டேன் அப்படின்னு என்னால முடிஞ்சதான் அனுபவிக்க முடியும், வேற யாராலையும் முடியாது, சதேக அனுபவியம் அவனால மாத்திரமே அனுபவிக்க வேண்டியது. தற்கால அவசானம் அந்த காலத்துல மாத்திரமே முடிஞ்சிடும், எப்ப நம்ம தூங்குறோமோ எப்ப படுத்துட்டு இருக்கோமோ அப்பதான் சொப்பனம் வரும், அது எடுத்துட்டோம் முடிச்சுட்டோம் சொப்பனம் முடிஞ்சு போயிடுது. அது ஆச்சரிய ரூபம், ஆச்சரியம் ஆச்சரியம் விஸ்மயாவகம், விஸ்மயாவகம் விஸ்மயமா இருக்கு, நம்ப முடியாம இப்படி ஒரு சிருஷ்டியா, இந்த மாதிரி ஒரு செயலா எம்பிரமானுடையது அப்படின்னு ஆச்சரியஜாதம் ஆச்சரிய ரூபம் அர்த்தஜாதம் ஈஸ்வரஹ சிருஜதி, ஈஸ்வரனானவன் படைக்கிறான் சிருஷ்டிக்கிறான் அனைத்து பதார்த்தங்களும், இன்னொருத்தனால் அறிய முடியாது, யார் சொப்னத்தை பார்க்கிறானோ அவனால மாத்திரம்தான் இதை அனுபவிக்க முடியும். இது அந்த காலத்துல வேண்டிய முடிஞ்சிடும், அதுவும் ஆச்சரியகரமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை இவன் சிருஷ்டிக்கிறான். ஜீவஸ்ய சத்தியசங்கல்பத்வாதே கிருஷ்ணஸ்ய, ஏன் இவன் ஜீவனுக்கு வரல, ஜீவன் தான் சத்தியசங்கல்பனாச்சே அப்படின்னா அவன் வந்து சுதர சத்தியசங்கல்பம் தான், ஆனா அந்த சத்தியசங்கல்பத்வம் சர்வஜத்வம் இதெல்லாம் கிருஷ்ணஸ்ய அனைத்துமே, அவனுக்கு எல்லா கல்யாண குணங்களும் உண்டு ஜீவனுக்கும், ஆனால் அனைத்துக்குமே சம்சாரதாயம் அனதிவ்யக்தூபத்த அபிவியக்தூபம் இல்லை, அபிவியக்தான என்ன அர்த்தம், வெளியில தெரியறதுன்னு அர்த்தம், அனைத்தும் தெரியறது அப்படின்றது, அது அனதிவியக்தமா போயிடுது. அது அடுத்த சூத்திரம் சொல்ல போறது, காரணம் கர்மா தேகம், பகவான் நம்மளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக நம்ம ஞானத்துக்கு சங்கோச்சத்தை கொடுத்துட்டான், அதனால அத சொல்றது சம்சாரதாயம் அனபிவியக்தூபத்வரூபமானது அபிவியக்தமா இல்ல அனபிவியக்தமா இருக்கு, அபிவியக்தான வெளிப்படுறது, இப்ப வெளிப்படல, நமக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கு அது வெளிப்படல, நம்மளே சிரமப்பட்டு வாசிச்சாதான் அர்த்தமாகிறது, இல்லாத போனாக்க நம்ம எவ்வளவோ அஞ்ஞானிகளாவே நாம இருக்கோம். அதன் லோகத்துல நீரா பாக்குறோம், எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம், சபையெல்லாம் போறமே அடையே உடம்போ விளையாடி இருக்கேன் அந்த காலத்துல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சாரியோட பலத்தினால கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்ல முடியறது, அடையின காட்டிலும் அற்புதமான விஷயம் சொல்ற வழிதான் இருக்க, இவர் சொல்ற அனுமான் மத்த பிரத்யவரக்கிறது நாசு சுக்ரீவன் சன்னிதான்னு, சுக்ரீவன் கிட்ட மகாராஜர் கிட்ட என்னை காட்டிலும் குறைவா யாருமே கிடையாது, இருக்கிறவாள் எனக்கு சமம், எனக்கு மேலதான் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரிதான் எனக்கு காட்டிலும் நல்லா சொல்றவாள்லாம் இருக்க அப்படின்னு அது மாதிரி அஜானம் இருக்கு. அதனால மறந்து போடுறது அல்லது ஞானம் வரமாட்டேன்றது. காரணம் என்ன? சம்சாரம், கர்மா. இந்த புண்ணியபாகுரூப கர்மாவானது இந்த சம்சாரத்துல நம்ம தள்ளி விட்டுருது. அதனால நமக்கு ஞானமானது சங்குச்சிதமா ஆயிடுறது. அதனால அனுமின்வெக்த சுரூபத்வா சசியஹி சங்கல்ப மாத்திரேன சிரட்டுத்தம் நோபத்தியது. சங்க நினைச்ச மாத்திரத்தினாலேயே அனாயாசமா சிருஷ்டிக்க முடியும் அப்படின்றது ஜீவனுக்கு பொருந்தவே பொருந்தாது, அவனுக்கு பொருந்தியே வராது. ஏன்னா கர்மா. அதனால சங்கல்பம் சத்திய சங்கல்பத்தும் வெளியில வரலைங்க, அபிவியக்தமா ஆகல, அனபிவியக்தமா தான் இருக்கு. காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா இதுச்சு பரம புருஷமேவ நிர்மாதாரமாக. எம்பெருமானத்தான் நிர்மாதா, அவன் தான் இதெல்லாம் படைக்கணுமே அப்படின்னு தான் சொல்றது அது. ஏன்னா அவனால மாத்திரம்தான் சங்கல்ப மாத்திரையே எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆசைப்பட்டது ஆசைப்பட்டதெல்லாம் இவன் பண்றான்றது லோகத்துல இல்ல. நாம எல்லாம் நினைச்சதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது விபரீதமா போயிடும், விபரீதமா போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இவ்வளவு நமக்கு தகராறு வருது, தகராறு வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, உடனே நம்ம சபிக்கிறோம். லோகத்துல காம புரோதம் வேஷம் இதெல்லாம் இருந்ததுதான் இருக்கு, அதனால நம்ம சபிப்போம். அப்படி சபிச்சோம்னாக்க அந்த சாபம் உடனே நடந்துடுதுனாக்க என்ன ஆகும்? நம்ம எப்படி எப்படி எல்லாம் சபிக்கிறோமோ அதெல்லாம் நடந்துடும். குழந்தைகளையும் நாம வைக்கிறோம், குழந்தைகளையும் வைக்கிறோம், அப்பா அம்மாவையும் வைக்கிறோம், அண்ணாதங்களை வைக்கிறோம், அக்கா தங்கி வைக்கிறோம். அதெல்லாம் சுவாதீனத்தினால வைக்கிறது. அது கணக்கு நடந்துருச்சோன்னே என்ன ஆகும்? நடந்துருச்சோன்னே என்ன ஆகும் வச்சுக்கோங்க. அதனால இந்த கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால நமக்கு காம குரோதங்கள்லாம் இருக்கு, சத்வரஜ சம குணங்கள்லாம் அதாவது நம்மளை படுத்தும். அந்த சமயத்துல நம்ம என்ன பிரவர்த்திக்கிறோம் என்ன பண்றோம்னே நமக்கு தெரியாது. ஆகையினால நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம், இஷ்டத்துக்கு தெய்வம் அப்படின்லாம் பண்ணினோம்னாக்க அதோட பலன் என்ன ஆகும்னாக்க அப்படியே நடந்துருச்சோம்னாக்க. அதனாலதான் அது அசு தேவதைகள்னு சொல்லுவார். அசு தேவதை அசு தேவதைன்னு நம்ம நல்லதே பேசுங்கோ, எது சொன்னாலும் சதாசு சதாசு சொல்லிட்டே இருக்க மாதிரி தேவதைகள், அது படிச்சிடக்கூடாது. பொதுவாகவே யாருமே அபசகுணமா பேசக்கூடாது. எங்க மாமனார் சுவாமி கிட்ட பார்த்து கத்துனாரு, அவர் அடிக்கடி ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், க்ஷயமா இருக்கோ க்ஷயமா இருக்கோ அதுதான் சொல்லுவார். அத மாதிரிதான் நம்ம பெரிய சுவாமியும் சரி ஐயா சுவாமியும் சரி யாருமே சுச்சமா பேச மாட்டார், யாரையுமே துவேஷிச்சு பேச மாட்டார். இவெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் மேன்மக்கள் மேன்மக்களே நிரூபிப்பா, அதெல்லாம் கெட்டாலும் கிடையாது. இவெல்லாம் கெட்டவாளே கிடையாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே கிடையாது, எப்பொழுதும் மேன்மக்கள் தான் இவெல்லாம். அந்த மாதிரி பேசவே கூடாது, கெட்ட வார்த்தைகள் தான் பேசக்கூடாது, கோபத்துல வார்த்தைகள் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னு என்ன ஆகும்னாக்க அசு தேவதைகள் அதெல்லாம் சாதிச்சிடும். இப்ரவாக்கியோ ஜனார்த்தனோ. அதனால ஒரு பிராமணன் அந்த மாதிரி அதையுமே பேச யாருமே பேசக்கூடாது, பிராமணன் பேசவே கூடாது, வேதமோதிய பிராமணன் என்னைக்கும் பேசக்கூடாது. அது பேசிச்சுனாக்க அது பழிச்சிடும், பழிச்சிடும். அதனாலதான் பெரியவாழ் தான் நான் பாத்திருக்கேன், நாலு நாள் மணி நாலு பாக்கம் வரதாச்சார சுவாமிக்கு திருநட்சத்திரம், அப்ப வாசுதேவாச்சார அழகா சொன்னார், அவ தோப்பநாத் சுவாமி எப்பொழுதும் அதையுமே அனுபவிச்சிருக்கேன், எப்பொழுதும் பஞ்சாயத்துலே இருப்பார், வேதம் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஸ்தோத்திர பாடங்கள் சகசல நாம ஏதோ இந்த மாதிரிதான் நல்லது போயிட்டு இருக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆறு பொண்கள் மூணு குமார குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது, எத்தனையோ அவ குடும்பத்துல சமஸ்தைகள் இருந்தது, ஆனாலும் கூட எதை பத்தியும் கவலைப்படாம பெருமாள் பேர்ல பாரத்தை போட்டுட்டு எழுந்துள்ளிருந்தார். எங்க ஈகம் சுவாமி இதே வார்த்தையை சொல்லுவாரு கிட்ட, அவர்லாம் சின்ன வயசுதான் பார்த்து வருவார், பரதம் எப்படி இருக்கான்னு கேட்பேன் ஈகம் சுவாமி கிட்ட, நான் அவர்கிட்ட வந்து சொல்லுவாரு. அது எதுக்கு சொல்ல வரேன், இத மாதிரிதான் பெரியவாள் இருப்பா. ஆகையினால் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சோம்னாக்க எல்லாம் விபரீதமா போயிடுமே, எவ்வளவோ நல்லது நடக்கணும் அதெல்லாம் நடந்தா பரவாயில்ல, ஏதாவது கெடுதல்லாம் நம்ம நினைச்சது நடந்துருச்சோம்னாக்க பகவத் சங்கல்பம் பெருமானது மாதிரி நம்ம குறுக்கல சக்தியே அதே முக்தி திசையில நமக்கு சங்கல்பத்தினாலேயே நமக்கு எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா அங்க சுத்த சுத்தம் ஒண்டிதான் இருக்கு. சுத்த சுத்தம் ஒண்டி இருக்கிறதுனால கெடுதலே நினைக்க மாட்டோம். அதனால எல்லாம் நல்லதையே நினைக்கும். பகவத் சம்பந்தமா தான் நினைப்போம். பெருமாளுக்கு என்ன என்ன பண்ணலாம், கைங்கரியம் பண்ணலாம், பாகவதாருக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பலாம். அப்படி நினைச்சதுனால நமக்கு எந்த கெடுதலும் நமக்கு வராது, கெட்ட விஷயங்களே அங்க வராது முக்தி திசையில. அதனால அங்க சத்த சங்கல்பத்தம் உண்டு. என்ன ஆச்சரியமான நிர்வாகங்கள். ஆகையினால காமம் காமம் புருஷோ நிர்மிமானா இதிச்ச பரம புருஷமேவ நிர்மாதாரமாக எம்பிரமானத்தான் அது சொல்றது. அது மாதிரி ஏழு சுத்தேழு ஜாகர்த்தி தஸ்மின் லோகாஸ்ரிதா சர்வே ததுநாத்தியேதி கச்சன. இது உபக்கிரம உபசம்மாரியோ ஏழு சுத்தேழு ஜாகர்த்தி. நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம்னு என்ன அர்த்தம்? நம்ம சொப்பன பதார்த்தங்கள் இது பண்ணுவோம். அதாவது கர்ம விஷயத்தால நாம இருக்கச்சே அவன் மக்களும் எப்பொழுதும் ஆனந்தமா முடிச்சுட்டு இருக்கான். அதனால தஸ்மின் லோகாஸ்ரிதாஸ்ரவே தது நாஸ்தியேதி கச்சன. அவனிடத்துலதான் இந்த லோகம் முழுக்க ஆசிரியச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சேதனங்கள்லாம் அவனைதான் ஆசிரியச்சிருக்குது. அவனை மீறி யாரும் இருக்கவே முடியாது அப்படின்னு உபனிடம் சொல்றது. இது உபக்கிரம உபசம்மாரியோகோ. ஆரம்பத்திலையும் சரி முடிவுலையும் சரி எல்லாத்திலையும் இதுதான் வந்து அவனை மீறது கிடையாது. பகவான் விஷயமா தான் வந்திருக்கு. அதனால இதான் சொல்லணும். பரமாத்ம பிரகரணம் தான் அனைத்துமே. பரமாத்ம பிரகரணம் இல்லாமல் எதுவுமே இங்க கிடையாது. எல்லாம் பரமாத்ம பிரகரணம் தான். பரமாத்ம பிரகரணமாவே எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஜீவன் தான் இங்க சிருஷ்டிக்கிறான்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து பரமாத்மாவுக்கு லட்சணம் சொல்லச்ச சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம். அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு நாம சொல்றோம். அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது பிரம்மா. இப்போ சோப்ன பதார்த்தங்களுக்கு பகவான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப சர்வ காரணத்துவன்றது உடைஞ்சிடும், அது நிக்காது. அதெல்லாம் உண்டு இல்லையேன்னு ஆயிடும். அதனாலதான் பராயத்தாதிகளும் தெரிவிச்சிருக்கோம், நம்ம பிரவர்த்திக்கும் அவன் தான் காரணம். எல்லாத்துக்கும் அவனை தவிர்த்து காரணம் வேற யாருமே கிடையாது. எம்பிரமானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தான் சாதிச்சிருக்கோம். இது நாங்க சொல்றேன், ஸ்ருதி சொல்றது. அது எதோபாயமான பூதானு ஜாயந்தே ஏனு ஜாதானு ஜீவந்தி எத்தையும் ஜபிதம் விஷந்தி. அழிவதோ திறப்பதோ அல்லது பிரவர்த்திப்பதோ அனைத்துமே அவனதீனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவனதீனம்னு சொல்லிடுச்சுனாக்க அதுக்கு மேல என்ன கேள்வி இருக்கும்? நியாய சித்தாந்தத்துல இது அத்தையும் சாதிச்சிருக்க. அதனால சர்வகாரணத்துவம் போயிடும். அதனால தஸ்மின் லோகாஸ்ரிதா சர்வே தது நாத்தியேதி கஸ்தன. அவனை தாண்ட அவனை தாண்டி யாரும் இருக்க முடியாது, அவனை மீற முடியாது. இது உபக்கிரம உபசம்மாரியோ. உபக்கிரமம் சுத்தேஷு ஜாகர்த்தின்னு யவனரோமன் இந்த ஜீவராசிகள்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல முழிச்சுட்டு இருப்பானோ அப்படின்னு சொன்னித்து. இது ஆரம்பம். அதுக்கப்புறம் தஸ்மின் லோகாஷ்டாஸ்தே கடைசி. இத வந்து மீமாம்சகால் சொல்ற. மீமாம்சகால் என்ன பண்ணாக்க ஒரு நிர்ணயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வாக்கியத்துக்கு அத்த நிர்ணயம் பண்ணணும்னாக்க ஆரம்பத்திலையும் முடிவுலையும் ஒரே விஷயம் இருக்கணும். ஆரம்பத்துல ஒன்னு ஆரம்பிச்சுட்டு முடிவுல இன்னும் முடிதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேற வேற விஷயம்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அபியாசம் உபக்ரமோபசம் மாறோ அபியாசோப்பு அபூர்வதா பலன் அர்த்தவாதோபத்தி லிங்கம் தாத்தரிய நிர்ணயம்னு மீமாம்சகர் சொல்றா. அதுல ஆரம்பம் முடிவு அது ஒரே விஷயமா இருக்கணும். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லணும். அபியாசம் என்ன சொன்னதையே திருப்பி சொல்லணும். பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது மாதிரிதான் இருக்கும். நம்ம எந்த நீங்க பிரகரணத்துல பார்த்தாலும் பிரம்மன் தான் ஜெகத்காரணம் சர்வகாரணம் சொல்லிருக்கோம். அந்த மாதிரி அப்பவும் நமக்கு தெரியும் என்ன, இந்த சாப்பிட பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கிறது பகவான், நம்மளுடைய புனிபாபரூப கர்மாவுக்கு அனுகுணமாக சிருஷ்டிப்பது எம்பெருமான், அவன் மட்டும் அனுபவிக்கிறது, அந்த காலத்திலேயே முடிஞ்சு விடுறது, இத மாதிரிலாம் நமக்கு எதுவும் தெரியாது. அது அத்தனையும் சொல்றதுன்றது இந்த வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி சொல்றதுனால இங்க வந்து அபூர்வமான விஷயமும் இருக்கு, பொருத்தமும் இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சதுனா நம்மளால சிருஷ்டிக்க முடியாது, ஜெபரமான் நினைச்சா எல்லாத்தையும் சிருஷ்டிக்க முடியும். அதனால பொருத்தமும் இங்க இருக்கு. உபபத்தி அர்த்தவாதம்ன்றது அங்கங்க எம்பரமான ஸ்தோத்திரம் பண்றது, அவருடைய கிரியைகளை ஸ்தோத்திரம் பண்றது. எப்படி உபக்கிரம உபசம்மாரம் அபியாசம் அர்த்த அபூர்வம் அதோட பலன், அதுக்கப்புறம் அர்த்தவாதம் ஸ்தோத்திரம் பண்றது பிராபத்தியம், அப்புறம் உபபத்தி பொருந்தி இருத்தல். இந்த அத்தனையுமே ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணச்ச இது அத்தனையும் வருத்தியும். இது இருந்தாதான் அசத்து தெரிஞ்சுக்க முடியும்னு மீமாம்சகர்கள் சொல்லியிருக்கார். இத வந்து சுதப்பிரகாஷ் எழுதுனா இதை உதாரிச்சிருக்க இந்த ஸ்லோகத்தை, அவாளும் அத்தனையும் உதாரிச்சிருக்க. ஆனா சுதப்பிரகாஷ்ல நம்ம சித்தாந்தத்துக்கு எப்படி இது அனுகுணமா இருக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்க. ஆகையினால இத அத்தனையும் வச்சுட்டுதான் நிர்ணயம் பண்ணணும். இங்க உபக்கிரம உபசமாலும் ஒரே விஷயமா இருக்கு, பரமாத்மா பிரகரணமா தான் இருக்குது. அதனால உபக்கிரம உபசம்மாரியோ பரமபுருஷ அசாதாரண தர்ம பிரதீதே, இந்த பிரபஞ்சமே தூங்கிட்டு இருக்கச்ச அவமத்தில ஆனந்தமா முடிச்சுட்டு இருக்கான், சுதந்திரனா இருக்கான். தஸ்மின் லோகா சுதா சர்வே அப்படின்னுட்டு அவங்கிட்டயே எல்லா லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவனையே ஆசிரிச்சிருக்க அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது பரமபுருஷனுக்கு உண்டிய அசாதாரணமான அடையாளங்கள். அதனால பரமபுருஷ அசாதாரண தர்ம பிரதீதே, அது மாத்திரம் இல்ல சஹி கர்த்தா, அவன் அல்ல கர்த்தா, கர்த்தான்னு அவன்தான். நாமெல்லாம் கர்த்தா இல்ல, நம்மெல்லாம் பிரயோஜியா, நம்மெல்லாம் அம்பு ஸ்தானத்துலதான் இருப்போம். உபகரணம் தான் எம்பரமானுக்கு, அம்பு மாதிரி நாமெல்லாம். அவன்தான் பான பிரயோகம் பண்றவன், அந்த பானஸ்தானத்துல நாம இருப்போம். சகிகர்த்தா இருக்கு தேன ஐகாத்தியா, அதுதான் ஒரே அர்த்தம். இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் எம்பெருமானத்தை சொல்லச்சேதான் ஒரே அர்த்தமா பரியவசிக்கான்னு இருக்கும். அதனால பரமபுருஷமேவ ஆக அவன் சந்தியே சிருஷ்டி ராகினா பூர்வபக்ஷி, அதாவது ஜீவனை தான் சிருஷ்டிகர்த்தாவா சொல்லிட்டு தப்பு, பரமபுருஷனை தான் சிருஷ்டிகர்த்தாவாக இங்க சொல்லியிருக்கு. அதனால எம்பெருமான் தான் இந்த சுவாப்ன பதார்த்தங்களுக்கெல்லாம் கர்த்தா, ஜீவன் கர்த்தாவல்ல அப்படின்றத இந்த சூத்திரத்தினாலும் சாதிச்சு முடித்தார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.